శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహప్రతాం శరణ్యం ఏవం భయగ్రీవమహం ప్రపద్యే. ఉదంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం ఆరిష్య కవితాశాఖాం వందే వాల్మీకి కోకిలం వాల్మీకే మునిసింహస్య కవితావనచారిణ శృణ్వన్ రామకథానాదం కోమజాతి పరాంగతి యః పిబన్ సతతం రామచరితామృత సాగరం. అతృస్తత్వమతృప్తస్థం ముని వందే ప్రాచేతసమకల్మషం. గోష్పదీకృతమారాశిం మశకీకృతరాక్షసం రామాయణ మహామాలారత్నం వందే నీలాత్మజం. అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకా భయంకరం. మనోజవం మారుతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం వాహతాత్మజం వానరయూధముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి. యత్ర యత్ర రఘునాథ కీర్తనం తత్ర తత్ర గతమస్తకాంజలి. బాష్పవారి పరిపూర్ణ లోచనం మారుతిన్నమత రాక్షసాంతకం. వేద వేద్యే పరేపంతి జాతే తజరథాత్మజే వేద ప్రాచేద సాదాసీ సాక్షాద్ రామాయణాత్మనా. శ్రీరాఘవం దశరథాత్మజమప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నదీపం ఆహజానుబాహుమరవిందదలాయతాక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి. వైదేహీ సహితం సురద్రుమతలే హైమే మహాపంటపే మధ్యే పుష్పకపాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం. అగ్రే వాచయతి ప్రభంజనసుతే తత్వం మునిభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామణం. జయస్యాశ్చిత్సంత్రాసద్ధ్వాంత విధ్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమం వ్యోమభాస్కరః. భరతాయ పరం నమోస్తు తస్మై ప్రథమోదాహరణాయ భక్తిభాజాం యదుపజ్ఞమధేరత పృథివ్యా పథితో రాఘవ పాదుకా ప్రభావః. పితామహస్యాపి పితామహాయ కాచేత సాదేశఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశైలపూర్ణాయ నమో నమస్కారాది. సుదినం శ్రీరామనవమి రామభిరాన్ అవతరిత దినం లోకం ముక్క కొండాడుకుంట ఒక దినం. இந்த தினத்துல பாகவதர்களுடைய நியமனத்தை சிரசா வகித்துக் கொண்டு வந்தே வால்மீகி கோகிலம் என்கிற தலைப்பில் ராமாயண ஸ்லோகங்களின் விசேஷங்களை சில சில ஸ்லோகங்களின் விசேஷங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். அடியனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்ததற்கு பாகவதர்களுக்கெல்லாம் அடியனுடைய பிரணாமங்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு பிறகு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். ஆச்சாரிய பாதுகா மூலமாக இரண்டு முறை ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லும்படியான பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது. விஸ்தாரமாக அனுபவபூர்வமாக ஆச்சாரியோபதேசம் எப்படியோ அப்படி அடியனுக்கு விஜ்ஞாபனம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்தது. பல வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் வால்மீகியினுடைய வார்த்தைகளின் ரசானுபவத்தை அனுபவிக்கும்படியான பாக்கியம் இப்பொழுது கிடைத்திருக்கிறது என்றால் இது இதற்கு எவ்வளவோ சுகிருதம் பண்ணியிருக்க வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த தொடரில் வந்தே வாழ்வு கோட்டிலும் தொடரில் ராமாயண ஆண்கூர்வி ராமாயணம் முழுசா அதுல இருக்க மாதிரி அந்த கதைகள்லாம் வரப்போறது இல்லை. ஒரு பிரதிஜை இதுல என்ன சொல்லணும் போறோன்றது உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல இன்னைக்கு முதல் நாள்ல இது ஒரு அவதாரி ராமாயணம் எப்படி ஏற்பட்டது என்பதை பற்றி எல்லாரும் தெரிந்ததுதான், எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனா வால்மீகி வாக்குனால சொல்லப்பட்ட ஸ்லோகார்த்தங்களின் விசேஷங்களை வியாக்கியாதாக்கள்லாம் எப்படி சாதிச்சிருக்கா, நம்ம பெரியவள்லாம் எப்படி அனுபவிச்சிருக்கா என்பதை முதல் நாள் அவதாரிகையாக பார்க்க போகும். அடுத்து ஆறு காண்டங்கள்லையும் சில சில ஸ்லோகங்களை எடுத்து அந்த ஸ்லோகங்களுக்கு விசேஷமாக நம்ம பெரியவாள் அனுபவித்த அர்த்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ராமாயணம் முழுக்கவே உபதேச ரூபமாக தான் இருந்தது. இதுல உபதேசம்ன்றது மூன்று விதமாக சொல்லப்படுகின்றது. வேதமும் உபதேசத்துக்காக ஏற்பட்டதுதான். ஸ்ருதி ஆயிட்டு ஸ்மிருதி இத்திஹாசங்களும் உபதேசத்துக்காக ஏற்பட்டதுதான். காவியங்களும் உபதேசத்துக்காக ஏற்பட்டவைதான். இந்த உபதேசங்கள்ல வாசி இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை என்னன்றது முதல்ல பார்க்கணும். வேதார்த்தங்களை வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயங்களை உண்மை பொருளை அறிந்து கொண்டு வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி நாம நம்மளுடைய காரியங்களை அனுஷ்டித்துக் கொண்டு செல்ல வேண்டும். தத்துவஹித புருஷார்த்தங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளன, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல சொல்லியிருக்கிற அர்த்தங்கள் நமக்கு சரியா புரியாத போயிருக்கோம்னாக்க அந்த வேதார்த்தங்களை விசதீகரணம் பண்ணுவதற்காகவே ஏற்பட்டவை இதிகாச புராணங்கள். ஆகையால இதிகாச புராணங்கள் என்றும் வேதார்த்தத்தினுடைய உண்மை பொருளை அறிந்து கொண்டு நாம் அதன் வழி நடக்க வேண்டும் என்பதுதான் பெருமாளுடைய திருவுள்ளம். அதுதான் பெரியோர்களும் அனுட்டித்து காண்பித்தா, அதுதான் நமக்கு உபதேசமும் பண்ணா. இந்த உபதேசம்ன்றது மூன்று விதம்னு சொன்ன, ஒரு ராஜாஜ்யா மாதிரி ஒரு உபதேசம், நண்பன் நமக்கு அந்தந்த சமயத்துல எது நல்லது எது கெட்டது என்பதை உணர்த்தி நல்வழியில ஈடுபடும்படியாக பண்றது, இது நண்பனும் உபதேசம் பண்ணக்கூடிய. மனைவி அவளும் நமக்கு தெளிவு ஏற்படுத்த போவள். இது உபதேச சப்தத்தினால என்ன சொல்லப்படுகிறதுனாக்க உண்மை நிலையை அறிவது தெளிவு ஏற்படுத்துதல் தான் உபதேச சப்தத்தினால சொல்லப்படுகிறது. அப்போ ராஜா கட்டளை இடிச்சு இதுதான் நீ பின்பற்ற வேணும்னு சொல்லிட்டான்னாக்க அதை பின்பற்றலாம். இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு தெரியாத அல்லாடின் இருக்கச்சு இதுதான் பண்ணணும்னு சொல்லி எடுத்தோம்னா ராஜா மாதிரி. இப்படி மனைவியா இருக்கிறவளுக்கும் உபதேசம் பண்றதுக்கு தகுதி இருக்கு. நாம நினைக்கலாம் நாம கேட்க சொல்றதுதான மனைவி கேட்கணும், மனைவி நமக்கு எப்படி உபதேசம் பண்ண முடியும் என்று ஒரு கேள்வி இருக்கு. இங்க உபதேசம்ன்றது நம்மளை மிரட்டுறது கட்டளையிடுறது என்று நினைச்சுக்க வேண்டாம். இங்க சொல்லப்படுவது நமக்கு தெளிவில்லாத விஷயத்துல தெளிவு ஏற்படுத்துவது. மனைவி ஏற்படுத்தக்கூடிய தெளிவு எவ்வாறு இருக்கும்ன்றத பார்க்கணும். நீ பண்றதெல்லாம் தப்பு, இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது இது சொன்னாக்க நம்ம மனசுல ஒரு வேகம் அதிகமாயிடும். அவள் என்ன நம்மளை சொல்றது நாம என்ன அவள் வார்த்தையை கேட்கறது என்று ஒரு புத்தி ஏற்பட்டுடும். அப்படி இல்லாமல் எந்த வழியில, ஏன்னா நம்மளுடைய பழகின்ற கால நம்மளுடைய சுபாவம் அவளுக்கு தெரியாத போயிடுமான்னா, எந்த வழியில சொன்னாக்கா நாம ஏத்துப்போமோ அந்த வழியில சொல்றோம். அப்படி சொல்லி நமக்கு தெளிவை ஏற்படுத்துறது மனைவி பண்ற உபதேசம். இப்படி உபதேசம்ன்றது மூன்று விதமாக சொல்லப்படுகின்றது. அதுல முதல் வகையை சார்ந்தது வேதம் பண்ணக்கூடிய உபதேசம். ஜாகிதா உபாசிதா சத்தியம் வதா தர்மஞ்சர இப்படி எல்லாம் ஒரு சுயாசம். இப்போ இதெல்லாம் ஒரு கட்டளை. நீ எப்பவும் சத்தியத்தையே சொல்லு, ஒரு சமயத்திலையும் பொய் சொல்லாத, தர்மத்தையே நீ அனுஷ்டானம் பண்ணு, இப்படி ராஜாஜ்ய மாதிரி ஒரு கட்டளையாக இருக்கு. உனக்கு இது வேணுமா? ஜோதிஷ்டோம என்ன சொர்க்காமோ ஏகேச, நீ வேணும்னாக்க என்ன பண்ணணும்னாக்க, உனக்கு சொர்க்கம் வேணும்னாக்க ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணு, எல்லாமே கட்டளை தான். எதுவும் நல்லத்தனமாவே ஒண்ணுமே சொல்றதில்லை. தியாகித்த உபாசித்த நீ தியானம் பண்ணு, பெருமாள் தியானம் பண்ணு, உனக்கு நல்லது ஏற்படும். நீ உபாசனம் பண்ணு, உனக்கு நல்லது ஏற்படும்னு எல்லாம் கட்டளையாவே சொல்றோம். இது கவர்மெண்ட் ரூல் போடுற மாதிரி இருக்கு. ஸ்ருதி என்னதான் அந்த கட்டளைக்கு உட்படுறதா இருந்தாலும் கூட, சில சமயங்கள்ல நம்ம மனசு இருக்க கொஞ்சம் யோசனை பண்ணும், என்னப்பா இப்படி எல்லாம் ஒரு ரூல் போட்டு இருக்கான் என்றெல்லாம் ஒரு எண்ணம் வரலாம். வேதத்துல சொல்லிட்டு, வேதம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வேதம் சொல்லிட்டு என்பதற்காகவே ஒரு அனுஷ்டானம் ஒரு காரியம் பண்றதுன்னாக்க அது எப்படி பண்றது? சரி, அதை பண்ணி ஆகணும்னா பண்றோம் என்று ஒரு அரமணத்தோட நம்ம பண்ணுவோம். அதே சமயத்துல வரைச்சு ஒரு நண்பனா இருக்கிறோம், நமக்கு ஒரு ஆபத்காலம். அப்ப நண்பனா இருக்கிறவன் இதை பண்ணா நல்லா இருக்கும், அதை பண்ணா நல்லா இருக்கும்னு அவன் சொல்றான். நீ இந்தந்த செயல்ல ஈடுபடாத, இப்படிப்பட்ட செயல்ல ஈடுபடு என்று சொல்லுங்க. அப்படி சொல்லச்சு ஒரு பெரிய ஒரு ஆபத்துல இருக்குச்சு. யார் நமக்கு நல்ல வழி காண்பிப்பா, யார் நமக்கு நல்ல வழி காண்பிப்பான்னு ஒரு வேதனையோட இருந்திருக்கிற சமயத்துல ஒரு நண்பன் நம்மளை நல்வழிப்படுத்தினான்னாக்க அதை உகந்து ஏற்றுக்கொள்வோம். அதே மாதிரிதான் இதிகாச புராணங்கள்லாம் நம்மள வெறும் கட்டளையா இடாத ஒரு சாதிருஷ்யங்கள்லாம் காண்பிச்சு, இவனுக்கு இப்படி நடந்திருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரியில போய் இன்னைக்கு சேர்றதுன்னாக்கா உடம்பு சரியில்லைன்னா கூட எந்த ஆஸ்பத்திரிக்கு போறதுன்னு தெரியலையேன்னு அப்படியே முழிச்சுண்டு இருக்கும். அப்ப சொல்லத்தே சொன்னா, இந்த ஆஸ்பத்திரியில நன்னா பாத்துக்கிறா, இந்த ஆஸ்பத்திரி இந்த மருத்துவமனையில டாக்டர் எல்லாம் நல்ல டாக்டரா இருக்கா, இங்க போனா தேவையில்ல என்று சொன்னான். இல்ல வேற ஒரு ஆஸ்பத்திரி இவன் நினைச்சிருக்கலாம், அங்க போனா அதுல எத்தனையோ பாதகங்கள்லாம் இருக்கு என்று அந்த சாதக பாதகங்களை நாம யோசிக்க முடியாத இருக்கிற நிலையில யோசித்து நமக்கு அறியப்படுத்துபவர்கள் நண்பர்கள். நண்பர்கள் சொல்லுகின்ற வார்த்தை மாதிரிதான் இதிகாச புராணங்கள். வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயங்களை நாம அந்த தர்மங்களை நாம அனுஷ்டானம் பண்ணணும். அனுஷ்டானம் பண்ணச்சே நமக்கு தெளிவில்லாத இருக்கு பார்க்கிறோம். அந்த அர்ஜுனனுக்கு ஏற்பட்டதுதான். சத்திரியனாக இருந்திருக்கவனுடைய தர்மம், அவன் சத்திரியம் பண்ண வேண்டிய காரியம் யுத்தத்துல புறமுதுகிட்டு போகாமல் யுத்தத்துல இருந்து ஜெயிக்கணும். ஜெயிச்சாலும் போச்சு, போனாலும் போச்சு, அதை பத்தி பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படாமல் யுத்தம் பண்ணணும். இது சத்திரியனுடைய கடமை. எதிர வந்திருக்கிற சண்டை போட வந்திருக்க வாழ பாக்குறான் அர்ஜுனன். ஒரு பக்கம் நம்ம தாத்தாவே வந்திருக்கு, பீஷ்மர் வந்திருக்கு, துரோணாச்சாரிய ஆச்சாரியன் வந்திருக்கு, இப்படி கிருபாச்சாரியர், இப்படி மகான்கள், மாமா மாமனார் என்று எல்லா உறவு முறையில இருக்கிறவர்கள் தாத்தாக்கள், இப்படி எல்லா உறவு முறையிலையும் இருக்கிறவர்களும் எதிர இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டு போச்சு. எத்த பண்றது, எத்த பண்ணாத இருக்கிறதுன்னு அந்த தர்மத்துல ரெண்டுமே தர்மமா தான் தோன்றும். இத்தனை பேரை அடிச்சு இவாளுடைய துக்கத்தினால வரக்கூடிய ஒரு சுகம் ஒரு சுகமா இருக்குமான ஒரு எண்ணம் வரும். யுத்தேஜாபலாயனம்னு சத்திரிய தர்மத்தை விட்டுட்டு போறது, இப்படி தோத்து இது தோத்து போனேன்னு எல்லாரும் பரிகாசம் பண்ற மாதிரி பண்றது இருக்க, அதுவும் சரியில்லை போல தோன்றது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத போயிட்டு இருக்கான். அப்பதான் கண்ணன் தோழனாகவும் எல்லாமாகவும் இருந்து அவருக்கு உபதேசம் பண்ற, அந்த உபதேசத்தை கேட்டு அவனுக்கு எது நல்லது எது கெட்டது, எதை தாம் ஆசிரியக்கணும் எதை தாம் செய்யணும் எதை தாம் விடணும்ன்ற ஒரு தெளிவு ஏற்படுறது. இது ஒரு விஷயம். மனைவிமார்களால ஏற்படக்கூடிய தெளிவு எப்படி ஏற்படும்? அவன் என்ன பண்ணுவா? பண்ணுவா சாமி தேசிகன் சாக்கிற மிசாமையத்து மாம்மீழா எர்போக பட்டலை துருவம் பாவித்தம் சீனிவாசிய பக்த தோஷே சோதரசனம். எந்த தோஷத்தை பெருசுப்படுத்துறது, எந்த தோஷத்தை அல்பமான தோஷத்தை பெருசுப்படுத்த கூடாது, இதெல்லாம் தெரியும். நாமளே பார்ப்போம், பசங்க ஏதோ ஒரு தப்பு காரியம் பண்றோம், சின்ன தப்பு காரியம் பண்ணிட்டோம்னா அதை கண்டுக்காத இருக்கலாம், பெரிய தப்பு காரியம் பண்ணச்சே அதுக்கு சிக்ஷை கொடுத்து அதை சரிப்படுத்தணும். இப்ப எதுக்கெடுத்தாலும் கோச்சிக்கிறவனா ஒருத்தன் இருந்தான்னாக்கா, அப்ப அந்த பசங்களுக்கு அந்த பிதாவுண்ட வரத்துக்கே ஒரு யோசனை ஏற்பட்டு போயிடும். திருவேங்கடமுடையான் தண்டதரனாக இருந்திருக்கும், நம்மளுடைய புண்ணிய பாபத்துக்கு ஏற்ப பலன் கொடுக்கிறவனாக இருந்திருக்கான். அவன் கண்ணன் நம்ம பண்ற தப்புதான் தெரியுது முதல்ல, ஆகையில இதுக்கு முன்ன சிக்ஷை கொடுக்கணும் சிக்ஷை கொடுக்கலாம்னு நினைக்கிறான். அப்ப நீலாதேவி பக்கத்துல இருந்திருக்க அவர் கண்ணுக்கே ஒரு கேட்ராக்டை ஏற்படுத்தி விடுறாளாம். மிசாமைத்து மாம்மீழா எர்போக புடலை படலை துருவம் பாவித்தம் ஸ்ரீனிவாசிய பக்த தோஷேஸ்வ தர்சனம். பக்தர்கள் இடத்துல இருக்கிற தோஷம் அவருக்கு கண்ணுக்கு புலப்படாத மாதிரி பண்ணிடுறாங்க. இது சீனிவாசனுடைய மகிழ்ச்சி பண்ற காரியம். அதே மாதிரி ஏகாந்தத்துல ஒரு விஷயத்த சொல்லச்சேயே நாம பண்ற காரியம் நல்லதா இல்லையா என்பத ஒரு பராமர்சம் பண்ணும்படியாக பண்ணி அதுல தீர்மானம் தெளிவு ஏற்படுத்துவது மனைவியினால வரக்கூடிய உபதேசம். இப்படி மூன்று விதமான உபதேசங்கள், இந்த மூன்றாம் நிலையான உபதேசம் காவியங்கள்னால வரும். ராமாயணத்துக்கு காவியத்துவமும் இருக்கு இதிகாசத்துவமும் இருக்கு. இது ஆதி காவியம்னு எல்லாரும் சொல்ற, ஆதி கவின்னு வால்மீகி மகர்ஷியை நாம எல்லாரும் போற்றுகிறோம். ஆதி கவியினாலே பண்ணப்பட்ட ஆதி காவியம் ராமாயணம். இது இதிகாசம். இதிகாசங்கள் நண்பனாலே வரக்கூடிய உபதேசம் போன்ற உபதேசத்தை பண்ணி தத்வஹித புருஷார்த்த விஷயங்களிலே நமக்கு தெளிவை ஏற்படுத்துகின்றன. ராமாயணம் ஒரு நண்பனாக இருந்து தெளிவு ஏற்படுத்துவதாகவும், அந்தரங்கமாக இருந்திருக்கிற மனைவி ஏற்படுத்தக்கூடிய தெளிவு ரெண்டையும் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஆகையால ராமாயணத்துக்கு ஒரு ஏற்றம். வேத வேத்தியே பரேபும்சி ஜாதே தசரதாத்மதே வேத பிராசேதசா தாசி சாட்சாத் ராமாயணாத்மனா. ராமாயணம்ன்றது என்னதுன்னு நினைச்சிருக்கோம். இது வேதவேதம். வேதவேத்தியனாக இருந்திருக்கிற பரம புருஷனாக இருந்திருக்கிற எம்பெருமான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தசரதாத்மஜனாக தசரதருடைய மகனாக ராமனாக அவதாரம் பண்ண, அவரை விட்டுட்டு வேதம் இருக்குமா? இருக்காது. வேதகா பிராச்சேதா தாசி சாட்சாத் ராமாயணாத்மனா. பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணா வேதமும் ஒரு அவதாரம் எடுத்துதான், ராமாயணமாக அவதாரம். பிராச்சேதா தாசித்து வால்மீகி பகவான் இடத்துல இருந்து கொண்டு, ஆகையால வேதத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் ராமாயணத்துக்கு முழுசா இருக்கு. அதுல ஒண்ணும் தப்பவே இல்லை. என்னன்னு கேட்டா அதுக்கு மேற்படியான ஏற்றம் உடையது ராமாயணம். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ராமாயணத்துல அனுபவிக்கணும். ரொம்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன ஆச்சரியமா இருக்கும்னா, வாக்கு சப்தங்கள்லாம் நரடி இருக்காது. ஒன்னும் அப்பதான் ரொம்ப பெரிய சம்ஸ்கிருதத்துல பரிசிரமம் பண்ணிட்டு அப்படி இருக்கிறவனாலதான் வாசிக்க முடியும். கடப்பட கடப்படன்னு இருக்கிற காவியம் இல்ல. சின்ன குழந்தை கூட அப்பதான் எழுத்து கற்றுண்ட பசங்க கூட ராமாயணத்தை வாசிக்கலாம். ராமாயணத்துல இருக்கிற சொற்றுவை, பொருட்சுவை, அர்த்தபுத்தி இப்படி ஒவ்வொன்றும் ராமாயணத்துல எத்தனையோ இருக்கு, சொல்ல முடியாது. இல்ல நம்ம சம்பிரதாயத்தையும் பார்க்கணும். ராமானுஜ பாஷ்யக்காரர் உடையவர் என்றெல்லாம் போற்றப்படும் எம்பெருமானார் ஸ்ரீமத் ராமாயணத்தை திருமல நம்பிகளிடம் 18 முறை உபதேசம். இதுதான் இவருக்கு என்ன அர்த்தம் தெரியாத போயிருமா? ராமாயணத்துக்கு அத்தி சரளம், வியாக்கியானமே பார்க்க வேணாம், மூலத்துக்கு அர்த்தம் வேணும்னாக்க தானா தெரிஞ்சு போயிடும். அவ்வளவு சரளமாக இருந்திருக்கிற ஸ்ரீமத் ராமாயணத்தை அவ மாசல்லராக இருந்திருக்கிற திருமண நம்பிகளிடம் 1 வருஷ காலம் இருந்து 18 முறை ஸ்ரீமத் ராமாயணத்தை செய்தார். அப்ப 18 அர்த்தங்கள் அவர் தெரிஞ்சு. ராமாயணத்துல இல்லாததே ஒண்ணும் கிடையாது, எல்லா சாஸ்திரமும் ராமாயணத்துக்குள்ளதான் அடங்கி இருக்கு. இப்படி ராமாயணத்தை பார்க்கச்சே வித்யா சர்வாபி பாஹ்யத்யஜன மகில சத்தர்ம ஆத்யாத்மிகார்த்தானாம் அர்த்தானாம் பஞ்சகம் ஸ்ரீ ரகுபதி பரதத்துவம் பிரபத்தி பதம் தத் சேஷத்வம் பாரதந்திரியம் ததவதிரகதித்வம் விரக்தி குரோர்த்ருகே ஸ்ரீசாஹ்யம் நிர்பரத்வம் சுபதிரபி தத்யாயினாத்யாயிதாஷ்டாதசார்த்தா. 18 அர்த்தங்கள் ராமாயணம். ராமாயணத்தினுடைய மூல கருத்து என்ன? எல்லா வித்யாஸ்தானங்களும் ஒட்டு மொத்தமா சிக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருத்தம், ஜோதிஷம், பிரசாரம் சொல்லி எல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக இருந்தது. வியாக்கரம் அங்கங்க பார்த்தோம்னாக்க ராமாயணம் எல்லாம் நமக்கு சரளமா அர்த்தமா இருது, அங்கங்க ஒரு நடல் ஏற்படும். இங்க கோவிந்தராஜிய வியாக்கியானம்னு பிராச்சீனமான வியாக்கியானம், இன்னும் பல வியாக்கியானங்கள் பிராச்சீனமாக இருக்கின்றன. அதுக்கு முன்ன கூட வியாக்கியானங்கள்லாம் இருக்குன்னு சொல்லுகின்ற அந்த வியாக்கியானங்கள்ல தெரிவிக்கச்சேயே எத்தனை வியாக்கரண விசேஷங்கள்லாம் அந்த இடத்துல இருந்துருக்கு. இலக்கணத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் சொல்றேன். சந்த அங்கங்க அப்பப்ப சில சில இடங்கள்ல பார்த்தோம்னா அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி மீட்டர்னு சொல்லுவார், விரத்தம் மாறி மாறி அமைஞ்சு. அப்ப சந்தஸ் சாஸ்திரமும் அதை சொல்ல, ஜோதிஷ் சாஸ்திரம் சொல்லு. ராமாவதார சமயத்துல 5 கிரகங்கள் உச்சமாக இருந்தன என்று சொல்ற ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டேன். ஒவ்வொரு கிரகமும் உச்சமா இருக்கிட்டு என்னென்ன பலன் வருதுன்றத விசேஷமா சொல்லியிருக்க, அதெல்லாத்தையும் இதுல உள்ளடக்கி இருக்கு. அதே மாதிரிதான் லங்கைக்கு கிளம்பி போகணும், வானர சைன்யங்கள் எல்லாம் அழிச்சுட்டு போகணும், அதுக்கு ஒரு நாள் குறிச்சுட்டு போ. அந்த நாள் எப்படி போனா ஜெயம் ஏற்படுமோ அந்த நாள்ன்றது. இப்படி பல விஷயங்கள் ஜோதிஷ சாஸ்திர விஷயங்கள்லாம் ராமாயணத்துல சொல்றது. இப்படி கல்பம், இது 6 அங்கங்கள் சொல்லுகிறது, இப்படி இவையெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், 14 வித்யாஸ்தானங்கள் எல்லாமே ராமாயணத்துல இருக்கு. அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அதே சமயத்துல இந்த இதுல தர்மம் என்ன, அதர்மம் என்ன, ஜபலியினுடைய சம்பாஷணம், ஜபலி ராமனுக்கு பேசுறே யாரா கண்டா இது சத்தியத்தை தான் பொய் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாங்கிறதுக்கு ஒருத்தர் வேதம் சொல்லிட்டு போயிட்டுன்னு நாம அனுட்டிக்கணுமா, நமக்கு என்ன சௌகரியமோ அதை அனுட்டிச்சுட்டு போலாமேன்னு நாஸ்திகவாதம் பண்ணு. அந்த நாஸ்திகவாதம் பண்ணச்சு கூட உண்மை நிலையிலேருந்து ஆஸ்திக்கத்திலேருந்து ஒரு சமயத்திலையும் நாம விசக கூடாது, அதுல இருந்து வெளில வரக்கூடாதுன்றதெல்லாம் தெரிவிக்கிறது. இப்படி விஷ்ணு பாரம்யத்தை சொல்றது. இது மாத்திரம் இல்ல, வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், ராஜ தர்மம், மனுஷ்ய தர்மம், பிராமண தர்மம், சரண்ய தர்மம். சரணாகதி ஒருத்தன் சரணாகதி பண்ணான்னாக்க அவன் விஷயத்துல நாம எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு இருக்க, அது சரண்ய தர்மம், பிதிரு தர்மம், மாதிரு தர்மம், பிராத்திரு தர்மம், பத்னி தர்மம், தர்மம் தர்மம்னு அவள் எப்படி எப்படி நடந்துக்கணும்ன்றத விஷயத்த சொல்ற விஷயம். இப்படி ஒவ்வொரு தர்மத்தையும் அப்படியே நம்ம மனசுல படுற மாதிரி சொன்ன ஒரு கிரந்தம் ராமாயணம். இதெல்லாம் சாமான்யமா யார் வேணா தெரிஞ்சுக்கலாம். வேதாந்தம் தெரியணுமே, எது தத்துவம், எது ஹிதம், எது புருஷார்த்தம்ன்றது வேதாந்தார்த்தங்கள்லாம் சொல்ல வைக்கிற, மாரிக்கன் வாயால சொல்ல வைக்கிற, பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கிறவாதா லோகத்தெல்லாம் வழி நடத்துறவான்றத மாரிக்கன் வாயால சொல்ல வைக்கிறார், மந்தோதரி வாக்கினால சொல்ல வைக்கிறார். இப்படி எல்லாம் தத்துவ ஹித புருஷார்த்தங்கள் தார சொல்றார். எது ஹிதம் எது புருஷார்த்தம்ன்றது தார வாக்கினால சொல்ல வைக்கிறார். இதெல்லாம் ராமாயணத்துல பேசுவானா தத்துவஹித புருஷார்த்தத்தை சொல்றார். அர்த்த பஞ்சகம் இப்படி வேதாந்தத்துல சொன்ன ராமனே பரதத்துவன்றது, இப்படி பல விஷயங்களை இதுல சொல்றது. ஆகையால சில சமயங்கள்ல நமக்கெல்லாம் எம்பெருமானுக்கு பாரதம் தெரியும், அவனுக்கு அடிமையாக இருக்கிறது தான் ஸ்வரூபம் என்பதை தெரியப்படுத்துற பரதம் சொல்ற. ராமர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு போறே. பாகவத பரதந்திரனாக இருக்கிறது இன்னும் கேட்டு சொல்ற. பரதன் என்ன சொல்றாரோ அதை கேட்டு போறே சத்ருகான். இதெல்லாம் எடுத்து எடுத்து காண்பிச்சு ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளுக்கு அர்த்தம் சொல்லணும்னாக்க 90% ராமாயண ஸ்லோகங்களை எடுத்துதான் அர்த்தத்தை சாதிக்கிற நம்ம பெரியவாழ். ரகசியார்த்தங்களை தெரிவிக்கச்சே கூட ராமாயண ஸ்லோகத்தை எடுத்துதான் சொல்ற. அக்ரத பிரயோ ராமஹ சீதா மத்திய சுமத்தியமா பிருஷ்டதச்ச தனுப்பாணிகி என்று சொல். ராமர் என்ன போறா, அதுக்கப்புறமா சீதா பிராட்டி போறார். இவ ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்ணணும்னு நேட்டு வில்லேந்து லக்ஷ்மணர் மூணாவதா போறா. இதுல இருந்து என்ன ஏற்படுறதுன்னா பிரணவார்த்தத்தை சொல்றா. அகார முகார மகாரார்த்தங்கள், அகாரார்த்தமாக இருந்திருக்கிற பெருமாள் ராமன் சொல்லப்படுகிறார், உகாரார்த்தமாக இருக்கிற பிராட்டி சீதா பிராட்டி இந்த இடத்துல சொல்லப்படுகிறார். ஜீவன் லக்ஷ்மன் மனசு பிரணவே பார்த்தரசேக பாவம் சுவாமி தேசிகன் பரமார்த்தத்தில சாதிக்கிறார். இப்படி ரகசியார்த்தங்களை மர்மங்கள் எல்லாம் தெரியப்படுத்துற ஒரு காவியம் ராமாயணம். சரணாகதி பண்றோம், சரணாகதி பண்ண பிற்பாடு நிர்விசாரமா இருக்கும். அது சீதா திராட்டி பண்ற காரியத்தை தான் அனுட்டிச்சு காமிக்கிறார். ஹனுமானிடத்துல சொல்ற, நீ போய் சொல்லு என்ன அழிச்சின் போறது, எப்படி ராமன் வந்து அழிச்சின் போனாதான் சரேஸ்து சங்குலாம் கிருத்வான்னு சொல்லி அவன் வந்து என்ன அழிச்சின் போல இலங்கை பாழாளாக பண்ணி என்ன அழிச்சின் போனாதான் தத்தஸ்து சதிருஷம் பவேது அவருக்கு ஏற்பதாக இருக்கும் சொல்லியாச்சு. ஹனுமான போய் சொல்லிட்டு போறேன் அப்புறம் நிர்விசாரமா இருக்கிறார். எங்க இருக்கணும், எங்க வாசம் பண்ணணும், லௌகிகமான விஷயங்கள் எங்க பாகவதாலாம் இருந்திருக்காளோ அந்த இடத்துலதான் வாசம் பண்ணும். எத்தைகாக்கியம் பவதி பகவத் பாதரவிந்த அர்ச்சனாதவன்னு சொல்ற. எந்த இடத்துல இருந்தாக்க எம்பெருமான் இடத்துலயோ அவரை அர்ச்சனாதிகள் பண்ற விஷயத்திலயோ பாகவதாளுடைய சமாகமும் ஏற்படுமோ, அந்த இடத்துல இருந்தா போறோம்னு சொல்லி சொல்ற அந்த விஷயத்தை ஆரம்பிக்கான தெரிவிக்கிற. இப்படி ஸ்ரீமத் ராமாயணம் முழுக்க முழுக்க பார்த்தோம்னாக்க எத்தனையோ அர்த்தங்களை தெரிவிக்கிறதாக, அதற்காகவே நமக்கு உபதேசத்திற்காக நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காகவே ஏற்பட்டது. அதுல சில சில ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை இன்றைய தினம் பார்க்கும். முதல் ஸ்லோகம் நாம பார்க்கிறோம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வீ வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகேன் நிபுங்கவம். இதுதான் முதல்ல முதல் சட்டம் சங்கேப ராமாயணம்னு சொல்லுவார். இந்த சங்கேப ராமாயணத்துல ராமாயணம் முழுசா சொல்லிடுறேன், உபதேசம் பண்ணிடுறேன் நாரத. இந்த முதல் சர்க்கத்திலேயே பக்திரு வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம் எல்லாமே தெரியும்படியாக பண்றது. இதுல பக்திரு வைலட்சண்யம்னாக்க ஒரு நூல் இயற்றினால் அதை யார் பண்ணிருக்கான்றத பார்க்கணும். அவளை கொண்டுதான் சொல்லணும். அவர் என்ன சம்பிரதாயமா வந்தவரா, தானா தனக்கு தோணுனத பண்ணவரா, அவர் வேதாந்த அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சு வந்தவரா, அவர் சொல்லியிருக்கிற அர்த்தங்கள்லாம் ஆப்தகம் அதாவது ஏற்புடையதானதா, அவர் நமக்கு எல்லாம் ஆப்தரா, இப்படி எல்லாம் பார்க்கணும். ஆப்தரா இருந்து சம்பிரதாயமாக வந்த வேதாந்த அர்த்தத்தை ஓரான் ஒரு வழியா குருமுகமாக கிரகிச்ச விஷயத்தை நமக்கு இதை தெரியப்படுத்துறதுன்னா பிறருடைய க்ஷேமத்திற்காக தெரியப்படுத்துபவர்களாக இருந்திருக்கிற மகான்கள். அவளுக்கு பக்திரு வைலட்சணம் விசேஷம் இருந்திருக்கு. ஆழ்வார்களுடைய சிதுக்தி அந்த மாதிரி பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு மகான்களுடைய சிசுக்திகளுக்கெல்லாம் ஏற்றம் உண்டு. இப்ப வால்மீகி இந்த கிரந்தத்தை பண்ணவர் அவருக்கு பக்திரு வைலட்சணம் குருமுகமாக தெரிஞ்சின்றவர். அதுக்காக தான் இங்க சொல்ற குருமுகமாக அவரும் தபஸ்வியா இருந்து குருமுகமாக தெரிஞ்சின்றவர். இவருக்கு உபதேசம் பண்றவரும் தபஸ்வாத்திய தபஸ்லயும் சுவாத்தியாயத்திலையும் நிரத்தராக இருந்தவர்னு சொல்லி சொல்ற. அப்ப நாரதரிடத்திலேருந்து தெரிஞ்சின்றவராக இருந்திருக்கிறதுனால இந்த கிரந்தத்துக்கு ஒரு வைலட்சண்யம் இருந்திருக்கு. சிறப்பு வைலட்சண்யம், வைலட்சண்யம்னு சிறப்புன்னு அர்த்தம், மீதியை காட்டணும் ஒரு சிறப்பு இருந்திருக்கு. விஷய வைலட்சணாக்க சொல்லும் பொருள், இப்ப இந்த ராமாயணத்துல சொன்ன பொருள், இதுக்கு முன்ன நாம சொல்லிட்டோம். சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு சிறந்த விஷயங்கள், வேதத்துல சொன்ன விஷயங்களை தான் நாமும் சுலபமாக புரிஞ்சுக்கிற மாதிரி தர்மத்துல ஈடுபடும்படியாக ஈடுபடுவதற்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. ஆகையில விஷய வைலட்சணம், பிரபந்த வைலட்சணம் இது சொல்லச்சேயே ஒரு மனசுல படுற மாதிரி சொல்றோம். ராமாயணம் தெரிஞ்சா போறோம், அதை கேட்டிருந்தா போறோம். பாட்டே கேயேச்ச மதுரம், அதை படிக்கிறதுக்கு, அதை கானம் பண்றதுக்கு, அதை கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் மதுரமாக இருந்தது. அப்படி ஒரு பிரபந்தத்துல ஒரு வைலட்சணம், அதுல ஒரு அப்பொழுக்கு இல்லாத தோஷம் இல்லாதது, ஒரு தப்பு இல்லாதது. இப்படி எல்லா இதிகாச புராணங்களை காட்டிலும் இது சிறந்ததாக இருக்குன்னு சொல்லி சொல்றேன். இந்த ஸ்லோகார்த்தத்தை முதல்ல பார்ப்போம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வீ வாக்விதாம் வரும் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கமும். தபஸ்வாத்யாய நிரதம், தபஸ்ல சுவாத்தியாயன்றதற்கு வேதாத்தியனத்தை பண்றது, அந்த வேதாத்தியனத்தை சொல்றதுங்கயும் எப்பவும் ஈடுபட்டவராக இருந்திருக்கவர். வாக்விதாம்பரம், நல்ல வாக்கை பெற்றிருக்கிறவர்கள். வாக் என்ற சப்தம் இருக்க ஞானத்தை சொல்ல, இவ நல்ல வார்த்தைகளை சொல்றவன்னாக்க நல்ல ஞானத்தோட இருந்தாதான் நல்ல வாக்கு வரும். அந்த வார்த்தையும் பிறர் உபதேசம் அதாவது பிறர் அறியும்படியாக சொல்லுவது, உபதேசம் பண்ணவர்களுக்கெல்லாம் சேட்டராக இருந்திருக்கிறவர். முனிபுங்கவும் மனநசீலர், சதா பகவத் பாராயணாக எப்பவும் பெருமாளையே நினைச்சிருக்கிறவராக இருந்திருக்கிறவர். அவர்களுக்கெல்லாம் சேட்டராகவும் இருந்திருக்கிற நாரதரை பார்த்து தபஸ்வி வால்மீகி பரிபத்ரஸ்ய, தபஸ்வியாக இருந்திருக்கிற வால்மீகி இவரும் தபஸ்வி, அவரும் தபஸ்வி தான். இப்ப இவர் ரெண்டு பேரும் சொல்லச்சு, தபஸ்வி வால்மீதான் சொல்லி தபஸ்வியாக இருந்திருக்கிற வால்மீகி கேட்ட ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க ஆச்சாரியனிடத்துல போய் குரு முகமாக சிஷ்ய தேகம் சாதிமான் சுவாம் பிரபன்னம்னு சொல்லுவது போல ஆச்சாரியோபசர்ப்பணம் பண்ணி சமீர்ப்பாணி ஸ்ரோத்திரியம் பிரம்மநட்டம் வெறுங்கையோட எல்லாம் ஆச்சாரியனிடத்துல போகக்கூடாது. ஸ்திர பல நாட்கள் ஆச்சாரியாளுக்கு சிசுரூஷ பண்ணி தெரிஞ்சுக்கணும். அகையல ஆச்சாரிய குருமுகமாக தெரிஞ்சுக்கிறது தான் பிரதிஷ்டிதமா இருக்கும், இல்லைன்னா வேற எதுவும் பிரதிஷ்டிதமா இருக்காதுன்னு உபனிஷத்துலாம் அடிச்சு சொல்லு. அகையல இவர் கிரமமா நாரதரிடத்துல இப்ப வேதாந்தார்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அவரை உபசர்ப்பணம் பண்ணி அவரை ஒரு கேட்டார் என்று சொல்றார். இப்ப தபஸ் என்ற ஒரு சப்தம் இருக்கு. தபஸ்னா சாதாரணமா என்ன அர்த்தம்னா காயக்லேசம் பண்ணிக்கணும், சரீரத்தை வருத்திந்து பகவத் விஷயத்துல ஈடுபடுறது இருக்கு, அது தபஸ். ஏகாதசி உபவாசம் இருக்கும், சிரவண துவாரசி உபவாசம் இருக்கும், இதெல்லாம் தபஸ் தான். இப்படி காயக்லேசம், கிருத்ரம், சாந்திராயணாதி விரதங்கள் இதெல்லாம் வரும், இதெல்லாம் தபஸ்ல அந்தர்பாவம். இப்படி தபஸ்து பண்ணமானா என்ன பலன் வரும்ன்றது ஒண்ணு யோசனை பண்ணணும். இந்த மாதிரி தபஸ் பண்ணமானா வரக்கூடிய பலன் என்னன்னா யதாவஸ்திதமான ஜானம், உண்மை பொருளை அறிவதற்கு தடங்களாக இருந்திருக்கிற பாபங்கள்லாம் போகும். பாபங்கள் போயிட்டுனாக்க உண்மை ஞானம்ன்றது தானா வந்துடும். இது ஒரு தடையாக இருக்கு. அந்த தடையை நீக்குவதற்கு ஒரு வழியாக இருப்பது தபஸ் என்பதாக அர்த்தம். சுவாத்தியாய நிரதம், சுவாத்தியாயம்ன்றது இருக்க அவரவர்கள் அத்தியனம் பண்ண வேண்டிய சாகை இருக்க, அது சுவாத்தியாயம் என்று சொல்லணும். வேதம் தான், வேதத்துல இப்ப நம்ம சில பல பேர் எதிசாகா அத்தியாயியா இருக்கா, ரிக்வேத அத்தியாயியா இருந்திருக்கா, அதுலயும் தைத்திரிய எதிசாகாத்திய தைத்திரிய சாகைய அத்தியனம் பண்றவா இருக்கா, சுக்ல எதிர்வேதிகள் இருக்கா, எதிர்வேதிகள்ல கூட அந்த மாதிரி ரிக்வேதிகள்லயும் பல சாகைகள் உள்ளன, சாமவேதத்துல 1000 சாகைகள் உள்ளனன்னு சொல்லிருக்கு. அவாவாளுடைய சாகைய முதல்ல அத்தியனம் பண்ணோம், அப்புறம்தான் மீதி அத்தியனம் பண்ணலாம். நம்ம சாட்சியை அத்தியனம் பண்ணாமல் எனக்கு சாமம் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த தியானம் எல்லாம் பிடிச்சிருக்கு, நான் எஜுர்வேதமா இருந்தா கூட எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாமவேத அத்தியனம் பண்றேன் நான் பண்ணக்கூடாதான். நமக்கு உண்டான சாட்சை என்ன உண்டோ, எஜுர்வேதம் என்ன உண்டோ, அந்த சாட்சியை அத்தியனம் பண்ணிட்டு அப்புறம்தான் இன்னொரு சாட்சியை நாம அத்தியனம் பண்ணலாம்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்படி பண்ணலன்னா பெரிய சாகாரன்ற ஒரு தோஷம் வந்துடும் சாஸ்திரம் சொல்லிருக்கு. இவர் சுவாத்தியாய நிறத்த அவருக்கு உண்டான சாகை என்ன உண்டோ, வேதம் உண்டோ, அதை அத்தியனம் பண்ணவர், அதை அத்தியனம் பண்ணி மீத வேதங்களையும் அவர் அறிந்தவர்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்றது, தபஸ்தப்தம்ன்றது வேதத்தையே குறிக்கிறது. தப்போ ஹி ஸ்வாத்யாயஹா சொல்றது, ஸ்வாத்தியாயமே தான் தபஸ், வேதாத்தியனம் பண்றதே தான் தபஸ், வேதத்தை சொல்லி கொடுக்கறதே தான் தபஸ், பெருமாண்டத்துல வேத பாராயணம் பண்றது இருக்கு அதுவே தான் தபஸ். வேதமே பஜபேன் நித்யம் யதா காலம் அதந்திரிதா நஹ்ய ஸ்யாஹு பரம் தர்ம உபதர்மோன்யவ்யதே. இந்த வேதாத்தியனம் பண்றது ஜபேன் நித்யம் யதாகாலம் அதந்திரிதா, எந்தெந்த சமயத்துல சொல்லப்பட்டிருக்கிறதோ சொல்லப்பட்ட சமயங்கள்ல சோம்பேறித்தனம் இல்லாமல் வேதாத்தியனம் பண்றதுன்றது இருக்க, இதுதான் தபஸ் யாரும் எந்த எதுவுமே தபஸ்ஸே இல்லை. தபோஹி சுவாத்தியாயு சொல்லிருக்கு, வேத ஜபம் பண்றது இதெல்லாம் தபஸ்ன்னு சொல்லிருக்கு. அப்படியே என் திருத்தகப்பனார் மாதிரி இருந்த மகான்கள்லாம் இதை அப்படியே வேதாத்தியனம் சொல்லி வைக்கிறது, தான் சொல்றது. இன்னும் கேட்டா உடம்பு முடியாத நாளில் கூட படுத்துண்டு வேதத்தை சொல்லிட்டு அவெல்லாம் வேத மூர்த்தியா திகழ்ந்தார் என்று சொன்னா இது அதிசயத்து இல்ல, உண்மையான வேதாத்தியனத்தை சொல்லச்சு. உறக்க சொன்னா தொண்ட வலிக்கிறதுன்றதுக்காக உறக்க சொல்லாத இருக்கக்கூடாது. யாவத் தரசு நமக்கு எவ்வளவு பலம் இருக்கோ எவ்வளவு சக்தி இருக்கோ அப்படி சுவாத்தியாயத்தை வேதத்தை சொல்லணும். பெருமாள் கைங்கரியம் பண்ணச்சு சாவியமா சொல்லணும், பரிகாசமா சொல்லக்கூடாது. எத்தனையோ இருக்கு அதுல எப்படி சொல்லிருக்கோ சொல்லிருக்கிற மாதிரி தன்னுடைய சக்திக்கு ஈடாக கடைசி வரைக்கும் வேதத்தை சொல்லிட்டு வந்த மகான் அடையன் திருத்தாக சொன்னார். இப்படி பல மகான்கள் எழுந்திரல் இருந்தனர், இப்பவும் இருக்கா மகான்கள் இருக்கா என்ன அப்படியே இதுவாயிடல. பக்தி சிரத்தையோட வேதாத்தியனம் பண்றவா, வேதாத்தியனம் பண்றதோட இல்ல தாம் பண்ண வேதாத்தியனத்தை பெருமாளுக்கு அர்ப்பணிக்கிறவர்களும் இருந்திருக்கா, இதுதான் தபஸ்ஸு. வேத ஜபம் பண்றவா என்கிறது அர்த்தம். இது அப்புறமா என்ன தபஸ்ன்னா வியாக்கரணம்னு அர்த்தம். தபஸ்னாக்க இது இன்னும் வேற வேற எத்தனையோ அர்த்தங்கள்லாம் இருக்கிறது. ஆகையெல்லாம் சாமவேதம் தபோஹி சுவாத்தியாயம் சுவாத்தியாயன்றது வேதானாம் சாமவேதோஸ்மின்னு சாமவேதமாக இருந்திருக்கு. சாமகானம் செய்கிறவாள்லாம் கூட சொல்றது. இப்படி வீணைக்கு என்ன அவர் வீணைக்கு மகத்தின்னு பேரு, நாரத பூச்சன் இருக்கிற வீணைக்கு அந்த வீணையால கொண்டு சாமகானம் பண்ணிட்டு இப்படி பல அர்த்தங்கள்லாம் சொல்லு. அப்படி இருந்தாலும் கூட இந்த தபஸுக்கு சொல்லச்சே ஞானம் அனுஷ்டானம் ரெண்டும் சேர்ந்து சொல்லக்கூடியது இருந்திருக்க, இதுதான் தபஸ்ன்னு சொல்லி சொல்ற. இப்படிப்பட்ட தபஸ்து தபஸ்வாத்தியாய நிரதம் சுவாத்தியாயோ கேதவியகான்னு வேதாத்தியனம் பண்ணணும்னு வேதத்துல சொல்லிருக்கிற ஒரு கட்டளை, அந்த கட்டளையை பின்பற்றுவது அதுதான் தபஸ்வாத்தியாய நிரதம். தபஸ்வி வாக்விதாந்தரம், அவர் தபஸ்வியாக இருந்திருக்கிறவர் வால்மீகி இந்த தபஸ்வி என்று சொல்றது. வாக்விதாம்பரம் யாரெல்லாம் வாக்கு வாக்விதாம்பரம் வேதத்துல ஆழ்ந்தவாளாக இருந்திருக்கிறவா அப்படிப்பட்டவர்கள்ல சிறந்தவர் என்ன சொல்ற. வாக்தேவின்னு சரஸ்வதிய சொல்றோம், சரஸ்வதி அடைந்தவர்கள் அவளுக்குள்ள இவர் ரொம்ப சிரேஷ்டராக இருந்திருக்கிறவர். இதனால பெருமை சொல்லப்படுது, நாரதருக்கு ஏற்பட்ட ஒரு பெருமை. நாரதம் பரிபப்ரச்சா வால்மீகி முனிபுங்கவம்னு அடுத்ததான ஒரு விசேஷனம் இந்த இடத்துல நாரதருக்கு சொல்லிருக்கு. சுவாத்தியாய நிரதம் வாக்விதாம்பரம் முனிபுங்கவம் மனநசீலாளாக இருக்கிறவாளுக்கு அவளுக்குள்ள சிறந்தவராக இருந்திருக்கிறவர் முனிநந்த. ஆலம்பனசீலம் மனநசீலம் இதெல்லாம் சொல்றது. ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்யாசிதவியா என்று வேதம் விதிக்கிற கட்டளையில பிரம்மத்தை தெரிஞ்சின்று தெரிஞ்சின்ற பிரம்மத்தை எப்பவும் மனநம் பண்ணிட்டு இருக்கிறது. பரதத்துவமாக இருந்திருக்கிற நாராயணன ஆச்சாரிய முக்கியன தெரிஞ்சுண்டு அது பிரதிஷ்டிதமாக இருக்கும்படி எப்பவுமே நாராயணனையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவர். ஆகையால அவர் சொல்லப்படுகிறார் வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச முனிபுங்கமும் நாரதம் பரிபப்ரச்ச. நாரதம்ன்ற பேரு சொல்ற, நாரதம்ன்ற சொல்றது பேருனாலேயே அஜ்ஞான கந்தம் இல்லாதவர்னு அர்த்தம் ஏற்படுறது, பேருனாலேயே ஏற்படும். ஆகையால அவர் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் ஆச்சாரியனை எப்படிப்பட்ட ஆச்சாரியனை அடையணும்னு சொல்லிச்சு. ஆச்சாரிய குண பூர்த்தி உள்ளவராக இருக்கார்ன்றத தெரியப்படுத்துறது இந்த ஸ்லோகம். தபஸ்வியாக இருந்திருக்கிற வால்மீகி, அவரும் தபஸ்வி. ஆனா சுவாத்தியாய நிறத்தும் அவரும் தானே இருந்திருக்கு. ஆகையில தப்ப சுவாத்தியாய நிறத்தம்னு சொல்லி ரெண்டு சொல்லிருக்கு நாரதருக்கு, இவருக்கு ஒண்ணுதான் சொல்லியிருக்காரு. ஏன் சொன்னார்? இவரும் அத்தியனம் பண்ண, இவர் அத்தியனம் பண்ணாத வெறும் ஏகாதசி சிரவணத்துவாசி உபவாசம் இருக்கிறவர் தானா இல்ல வெறுமா இது பண்றவர் தானா கேட்டா அப்படின்லாம் இல்ல. இவரும் மாறுதுதான், இவரும் எல்லா தேர்வும் பண்ணிருக்கவர் தான், எல்லாம் தெரிஞ்சவர் தான். ஆனாலும் அவருக்கு அந்த மாதிரி சொல்லாததுக்கு காரணம் என்னன்னா, நாரதர் உபதேசம் பண்ண பிற்பாடுதான் இவருக்கு பிரம்ம விஷயத்துல பிரம்ம ஜானத்துல தெளிவு ஏற்பட்டது. ஆகையில இப்ப அந்த தெளிவுக்காக தானே கேட்கிறேன். ஆகையில இவரிடத்துல இருக்கிற ஒரே குணத்தை மாத்திரம், ஒரு குணத்தை மாத்திரம் இப்ப சொல்றேன். இவர் பின்னாடி இவரும் அந்த மாதிரி ஆக போறேன்றத தெரியப்படுத்துறதுக்காக சொல்ற. ராமாயணத்துல இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகம் இன்னும் கேட்டா இதுக்கு எவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு. இதுல தகாரா சௌக்கியதாயகா தகாரோ விக்னநாசகான்னு எம்பெருமானார் ஆரம்பிக்கச்சே அகில பவன ஜென்ம தேமபங்காதிலேன்னு சிபாஷியத்தை ஆரம்பிக்கச்சே அகாரம் கொண்டு ஆரம்பிக்கிறார். அகாரார்த்தா விஷ்ணுன்னு அகாரம் பெருமாளை சொல்றது, அகாரம் மங்களவாசி என்றது. அந்த மாதிரி தகாரம் கூட சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதான். தகாரா விக்னநாசகா விக்னத்தை போக்கடிக்கக்கூடியது. இப்ப இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி ரெண்டையும் சொல்லக்கூடியது, ரெண்டையும் பண்ணக்கூடியது ராமாயணம். நாம எதுக்கு வேணும்னாலும் ராமாயணத்தை செஞ்சுக்கலாம். இதுதான் ராமாயணத்துக்கு இருக்கக்கூடிய ஏற்றம். அப்படிப்பட்ட ராமாயணம் என்னென்னத்துக்கெல்லாம் ராமாயணத்தை வச்சிருக்கேன். ரோகம் போகணுமா அதுக்கு ராமாயணம், கல்யாணம் ஆகணுமா ராமாயணம், குழந்த பிறணுமா அதுக்கு ராமாயணம், நமக்கு வரக்கூடிய சங்கடம் தீரணுமா அதுக்கு ராமாயணம், எதுக்கு எடுத்தாலும் ராமாயணம் செய்யல. ராமாயணத்துக்கு செயல்பட்டாக்க எல்லா காரிய சித்தியும் ஏற்படுறது. மோட்சம் வேணும்னாலும் ராமாயணத்துக்கு செய்யுமானாலே போதும். அந்த சரணாகதி தத்துவத்தை நாம தெளிஞ்சு சரணாகதி பண்ணுவோம். ஆகையால எல்லா புருஷார்த்தத்துக்கும் சாதனமாக இருக்கிறது ராமாயணம். இட்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி, நோவு நொடி இல்லாமல் இருக்கணுமா, நமக்கு வயிற்று வலி போகணுமா, தலைவலி போகணுமா, என்ன ருத்ரோகம் போகணுமா, இந்த கொரோனா போனோம்னா கூட நாம பக்தியோட ராமாயணத்தை செய்யணும் போறோம். அது நம்மள ஒண்ணுமே பண்ணாது, அது பாட்டுக்கு போயிடும். ஆகையால நம்மளுடைய அனிஷ்ட நிவர்த்தகமாகவும் இட்ட பிராபகமாகவும் இருக்கிறது இந்த ராமாயணம். இதை தெரியப்படுத்துறதுக்காக தான் தகாரத்தினால ஆரம்பிக்கிற என்று வியாக்கியதாக்கள்லாம் சொல்லியிருக்கா. இப்படி முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிச்சோம். இதுக்கப்புறமா அவர் ராமாயணம் மொத்தத்தையும் உபதேசம் பண்ணிடுற நாரதர் முதல்லயே உபதேசம் பண்ணிடுற. பண்ண பிற்பாடு நாரதர் அனுப்பிச்சு வைக்கிற இரண்டாவது சர்க்கத்துல அத்தியுதமான விஷயங்கள்லாம் வரப்போகுது. ராமாயணம் மொத்தத்தையும் உபதேசம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா பூஜையாமாச தர்மாத்மா சகசிஷ்யோ மகான். தாம் மாத்திரம் அந்த நாரதரை உபச்சாரம் பண்ணல, சிஷ்யாளோட சேர்ந்து எல்லாரோடையும் பண்ற. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சூக்ஷம் இருக்கு. நாம நித்தியம் ஆராதனம் பண்ணச்சே எப்படி ஆராதனம் பண்ணணும்னாக்க ஒவ்வொருத்தரையும் காண்பிச்சு காண்பிச்சு, நான் மாத்திரம் ஆராதனம் பண்றேன் பெருமாளுக்கு நிவேதனம் பண்றேன்னு இல்ல. இயம்மம பாரியா, இவள் என் மனைவி, இவன் என்னுடைய குழந் பையன், இவள் என்னுடைய பெண், இவன் என்னுடைய சிஷ்யன், இவன் என்னுடைய பிரேஷன், இப்படி ஒவ்வொருத்தரையும் காண்பிச்சு காண்பிச்சு இவன் எல்லாரையும் உன்னுடைய கைங்கரியத்துக்கு ஈடுபடும்படியாக நீ ஏற்றுக்கொள்ள வேணும்னு தன்னை மாத்திரம் சமர்ப்பிக்காத மொத்த பேரையும் சேர்த்து சமர்ப்பிக்கிறது. அந்த சூக்மான விஷயத்தை தான் ஒரு மகான் எழுந்தருள் இருக்கார். அந்த மகானுக்கு பரிசரிய பண்றதுன்னாக்கா தான் மாத்திரம் பண்ண போறாது. இங்க வால்மீகியினுடைய ஆசிரமத்துல அவ சிஷ்யால் தான் இருந்துட்டு இருக்கா, சிஷ்யாளுக்கு கொண்டு அவளையும் சேர்ந்து ராவதற்கு பரிசரியம் பண்ண வைக்க சொல்ற. இது ஒரு விஷேகத்தை சொல்லு. அப்புறம் மாத்தியானிக ஸ்நானம் பண்றதுக்காக போறேன். வால்மீகி போற அவருடைய சிஷ்யர் பரத்வாஜ் சிஷ்யாலும் பெரியவாளோட மகான்கள் இந்த மாதிரி இருந்தாருன்னா அவனோட சிஷ்யாலும் போற வழக்கம். அங்க பார்க்கணும் ஒவ்வொரு வார்த்தை வால்மீகியினுடைய வார்த்தை அகர்தமமிதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமயா ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா. அந்த தீர்த்தம் தெளிவாக போறதுன்னு சொல்ற தெளிந்த நீரோடைக்கு எதோட ஏன்னா ஒரு கம்பேரிசன் கொடுக்கணுமே, எத்தோட சேர்க்கிறது, எதோ உபமானமா சொல்றதுன்னு. சன்மனுஷ்ய மனோயதா சத்துக்களாக இருந்திருக்கிற மனுஷர்கள் அவளுடைய தாதுக்களுடைய மனப்பு எப்படி தெளிவாக இருக்குமோ, சுகதுக்கத்திலேயோ லாபாலாபத்திலேயோ ஜெயத்திலேயோ பராஜயத்திலேயோ எதிலையும் சத்துக்களுடைய மனப்பு எதனாலையும் கலக்கத்தை அடையும். அவளுடைய மனசு மாதிரி இது தெளிவாக இருக்கின்றது. இப்ப சத்துக்களாக இருக்கிறவாளுடைய மனசு தெரிவிக்கிறதுனால நாம்களும் இந்த மாதிரி நடந்து கொள்ளணும்னு சொல்லி தெரிவிக்கிறார். இங்க நடக்கிற நிகழ்வு பரத்வாஜர் கூட போறே இந்த இடம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த இடம் தீர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கு, இங்க மாத்தியானிக ஸ்நானம் பண்ணலாம்னு தோன்றது, நான் மாத்தியானிக ஸ்நானம் பண்றேன், ஒரு கமண்டலு வந்து தீர்த்தம் எடுத்து போறேன், அப்ப இந்த கமண்டலும் இங்கே வச்சுடு, நான் ஸ்நானம் பண்றேன், ஸ்நானம் பண்ணிட்டு வரைச்சு தீர்த்தம் எடுத்துட்டு வரணும், கையில தீர்த்தத்தோட வரணும், அதுக்காக அந்த தீர்த்தம் இதை வச்சுடுன்னு சொல்றேன். சரி மர உரி, அதுக்கப்புறமா ஸ்நானம் பண்ண பிற்பாடு ஒட்டிக்கிறதுக்கு இன்னொரு வேஷ்டி வேணுமே, அந்த வேஷ்டியும் மர உரி, ஈரத்துணையோட எல்லாம் வரக்கூடாது. அந்த காலத்துலாம் திருப்பக்கூடலன்னு சொல்லுவா, அதுல மடிசெஞ்சியில வேஷ்டி எடுத்துட்டு போய் நதிக்கரையிலயோ காவேரி கரையிலயோ இல்ல எந்த தாமிரபரணி தீரத்திலயோ இல்ல குளங்கள்லயோ அவாவா ஊர்ல என்னென்ன இருந்துருக்கோ அந்த இடத்துல எடுத்துட்டு போய் ஸ்நானம் பண்ணிட்டு ஒலந்த வேஷ்டி ஊத்திண்டு திருமணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்நானங்களே பண்ணணும். ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அப்புறமா அந்த மடிசந்தியோட வருவா. இதெல்லாம் சுவாமி அனுஷ்டானத்தை நாங்கெல்லாம் சேவிச்சிருக்கோம், அது ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கோம், சுவாமி எழுந்துள்ளச்சு அனுஷ்டானம் பண்ணிட்டு தோல்ல திருப்பு குடலையை போட்டுண்டு கையில தீர்த்தம் பரவான் தீர்த்தத்துக்காக கிண்டி எடுத்துண்டு அந்த தீர்த்தத்தை எடுத்துண்டு ஆச்சரியம். அது எத்தனை நினைச்சாலும் ஸ்மரிக்க ஸ்மரிக்க நமக்கு கண்ணு ஜலம்தான் வருது. அப்படி இல்லை ஆகையால இவர் மாத்தியானிக ஸ்தானத்துக்கு போறே கமண்டல் எடுத்து போறே சிஷ்யர் எடுத்து போறே இவருக்கு மர உரி தீர்த்தம் வேணா அங்க முத்திக்கிறதுக்கு மர உரி எடுத்து போறே இதெல்லாம் எடுத்து போறே பிராயச்சத முனையஸ்தே வல்கலம் நேதோ குருகோ அந்த வல்கலத்தை கொடுத்துரு அப்ப நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த வல்கலத்தை வச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் இப்படி சத்தனா தீர்த்தம் வாட போறதுக்கு வந்து அந்த காடு தானே அது காட்டுல இப்படி பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கான். சசியாபியாசேது மிதுனம் சரந்தம் அனபாயினம் விஜச்சாரக பசியம் சது சர்வதோ விபுலம் வனம் ததர்ச பகவான் தத்ர க்ரௌஞ்சேயு சாரு நிஸ்வனம். இது ஒரு அன்றில் பட்சி க்ரௌஞ்ச பட்சி, உற்சாகமா சந்தோஷமா அது ரெண்டு பட்சி, ஒரு ஆண் கணவனும் மனைவியுமா இருக்கிற பட்சிகள் அது ரெண்டும் ஒன்னா இருந்துருக்கு, ஒன்னா இருந்துட்டு சந்தோஷமா சப்திச்சுருக்கு. கீசுகீசன் எங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம்னு சொல்றோம், உள்ளும் சிலம்பினகான்னு பாத்திரத்துல சொல்லி சொல்றோம், ரெண்டு சப்தத்திலையும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். உள்ளும் சிலம்பினகான்றதே பிரயத்தனப்படுறது, சரி நம்ம இனிமே கிளம்பி மாநாட்டுக்காக வெளில போனோம், அதுக்கு முன்ன என்னென்ன காரியங்கள் எல்லாம் பண்ணணுமோ அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்காக கீசுகீசன்னு சொல்லச்சே என்னாச்சுன்னா சூரியோதயம் ஆயிட போறது, நாம ரெண்டு பேரும் பிரிய போறமேன்னு அந்த பிரியறதுனால வரக்கூடிய ஒரு துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியதான சப்தமாக இருக்கும். இப்படி சப்தங்களுக்கெல்லாம் ஒரு பாவம் கல்பிக்கிறது, பாவம் ரெண்டு கவுஞ்ச பட்சி இருக்கு, ரெண்டு கவுஞ்ச பட்சிகளும் சந்தோஷமா ஒன்னா இருக்கிறதுனால சந்தோஷமாக சந்திக்கிறது, சந்தோஷமா இருக்கிற முடியல. தஸ்மாத்து மிதுனாவேகம் புமாம்சம் பாப நிச்சயா ஜகான வைர நிலையா நிஷாத பாரியாந்து நிகதும் திருஷ்டாருணாங்கிரம் வியுக்தா பதிதா தேன த்விஜேன சகசாரிணா தாமிரசீர்ஷேண மத்தேன பத்ரிணா சகிதேன வை. நம்ம பாரு இதெல்லாம் தான் வால்மீகியினுடைய வார்த்தை, கண்ண ஜலம் வரும் இதுல பாட்டமனாக்க. ஒரு பாப நிச்சய ஒரு பாபம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டா ஒரு வேடு தஸ்மாத்தே மிசுனாத்தே அந்த இரட்டையிலிருந்து ஏகம் புமாம்சம் ஜகான ஆண் பற்றி ஆண் கிரௌஞ்ச பற்றியும் இங்க இருந்து அடிக்கிறான் இல்ல இல்ல அடிச்சா அப்ப போட்டு விழுது விழுந்தா நிஷாதஹா தஸ்ய பஸ்யதஹா பார்த்துட்டே இருக்கு மகரிஷி பார்த்துட்டே இருக்கு சத்தமின்மதா சந்தோஷமா நினைச்சார் அப்பா இந்த பட்சிகள்லாம் எப்படி சொல்லிட்டு இருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தியா நினைச்சுட்டு இருக்கு பார்த்துட்டே இருக்கே ஒரு வாக்கம் என்ன ஆச்சு அப்படின்னா பாரியா துணிகம் திருஷ்டுவா ருராவ கருணாம் வீரம் தம் சோழித பரிதாங்கம் தேட்டபானம் மகி தலே ஆண் பட்சி தலையில கீழே விழுந்துடும் தலையெல்லாம் அப்படியே ரத்தமா இருக்கு சக்கவே நாய் போச்சு தலையெல்லாம் அத பார்த்துட்டு பாரியா நிகத்தம் திருஷ்டுவான் ராகு கருணாம் தீரம் ஒரு தீன ஸ்வரத்துல அழகா பெண் பட்சி அழகா இதுவும் அவளால தெரியும் வியுக்தா பதினா தேன த்விஜேன சகசாரினா தாமிரசீர்ஷேன மத்தேன பத்ரினா சகிதேன பை அவன் கணவனை அதாவது அந்த ஆண் பட்சியை இழந்து இருக்கிறது இத பார்த்த உடனே ததாவிதம் திஜம் திருஷ்வா நிஷாதேன நிபாதிதம் ரிஷேகி தர்மாத்மனா தஸ்ய காருண்யம் சமபத்யத இந்த நிலையில அவருக்கு ஒரு கருணை தோன்றிருக்கான் ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சேன்னு யார் பார்த்தாலும் எல்லாருக்கும் வரக்கூடியதுதான் அதுவும் மகர்ஷி ஆச்சே அவருக்கு தோறேன் தத கருண வேதித்வாத் அதர்மோயமிதி த்விஜஹா நிஷாம்ய ருததீம் கௌந்தேம் இதம் வதனம் அப்ரவீத் அயம் அதர்மஹா வேடுவன் பண்ணது பெரிய தர்மம் அதர்மம் இது இது தர்மம் இல்லாத ஒரு காரியம் என்ன ரெண்டு பட்சிகள் அதுவும் ஆண் பெண் ஒன்னா சேர்ந்து இருக்கே போய் அதுலயும் ஆண் பட்சி அடிக்கிறதுன்றது இருக்கு அதை பிரிக்கிறதுன்றது இருக்க ஒரு பெரிய அதர்மம் இந்த அதர்மத்தை அவன் பண்ணிருக்காங்க அதனால அதை பார்த்து சொல்ற மாமிஷாத பிரதிஷ்டாம் துவகமஹா சாஸ்வதி சமாஹா எக்கௌஞ்ச மிதுனாதேகம் அவதீஹி காமமோஹிதம் ஹே நிஷாதா என்று அந்த நிஷாதனை பார்த்து வேடுவனை பார்த்து இவர் சொல்றேன் என்ன ஏ வேடனே உனக்கு இனிமே ஒரு காலம் நல்லதே கிடைக்காது உனக்கு அமைதியே வரவே வராது ஏன் என்ன காரணத்தினால என்ன முன்னது சொல்லிவிடு எத் க்ரௌஞ்ச மிதுனாது ஏகம் அவதீஹி காமமோஹிதம் க்ரௌஞ்ச தம்பதியில ஒன்ன அதுவும் ஆண் பட்சிய எந்த காரணமும் இல்லாமல் நீ கொண்டு உனக்கு நல்லதே நடக்காது உனக்கு அமைதியே வராது என்று இவர் சொல்லிட்டேன் இப்ப இது எங்கயோ ஒரு பட்சி அவன் வேடுவன் தன் காரியத்தை பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் இவருக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை ஒரு சம்பந்தமும் இல்லாத இருக்கச்சே இவர் பாட்டுக்க அந்த வேடுவனுக்கு ஒரு சாபம் கொடுத்து இது என்னடா இது நம்மளுடைய தபத்தெல்லாம் வீணாக்கிண்டு காரணம் இல்லாத காரணத்துக்கு ஒரு வாக்கியத்தை நம்ம சொல்லிட்டோம் இத பார்த்தா ஸ்லோகம் மாதிரியாவும் இருந்துருக்கு சோகார்த்தே நாத்திய சகுனேஹே கிமிதம் வியாகதம் மயா சத்யேத்தம் பர்வதா சிந்தாஹா பபூவ ஹிருதி தீக்ஷதா சோகார்த்தேன அந்த பெண் கிரௌஞ்ச பட்சிக்கு ஏற்பட்ட ஒரு சோகத்தை பார்த்து அதனால துக்கப்பட்டவராக இருந்திருக்கிறதுனால இந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டேன் இதையே மனசுல மனசுல நினைக்கின்றே இருந்திருக்கிறான் இதுக்கு உண்மையான அர்த்தம் இன்னொரு அர்த்தம் இருக்க போறது அந்த அர்த்தத்தை நாம் பின்னாடி பார்க்க போறோம் இது ஏண்டா இப்படி சொன்னோம் நாம் என்னத்துக்கு சொன்னோம் சிந்தையன் சமஹா பிராஜ்ஞா சகார மதிபான்மதியும் சிஷ்யன் செய்வா பிரவீத் வாக்கியம் எதம் சமுனி பொங்கவஹா. நமக்கு எதனா ஒரு நரடெல்லாம் ஒரு காரியம் வந்து பண்ணிட்டுமானாக்கா இப்படி சொல்லிட்டேன் இப்படி சொல்லிட்டேன் இப்படி சொல்லிட்டேன்னு நமக்கு யாரெல்லாம் அந்தரங்கமா இருக்காளோ அவள்கிட்ட எல்லாம் நான் சொல்லிருக்க வேண்டாம், நான் என்னமோ என் வாக்குல இந்த மாதிரி வந்துருப்பேன், என் காரியத்தை கெடுத்துருப்பேன் என்ன நாம சொல்லுமோ அந்த மாதிரி சிஷாண்டெல்லாம் போய் சொல்லிருக்க. இப்படி சொல்லிண்டே இருக்கச்சே அந்த ஆசிரமத்துக்கு பிரம்மா அவரு இவருக்கு எந்த காரியத்திலையும் போவே இல்லை, மனசே போல. அவர் அப்படியே செய்ய பார்த்து கேட்டு இருந்திருக்கே மனசே போல யாருன்றதெல்லாம் என்ன பண்ணலான். பிரம்மா அவரே பிரம்மாவுக்கு வந்தாக்க யந்திரகத்தியா ஒரு மெக்கானிக்கலான்னு சொல்லுவாள் அந்த மாதிரி பெரிய மகான் பிரம்மாவே சதுர்முக பிரம்மாவே ஆசிரமத்துக்கு வந்துட்டேருனாக்க அவருக்கு அர்க்கியம் சமர்ப்பிக்கிறது பாத்தியம் சமர்ப்பிக்கிறது என்னென்ன பூஜை புனஸ்காரம் பண்ணுமோ எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டு இருக்கிறான். வால்மீகி ஸ்திதந்திருஷ்வா சஹசோத்தாய வாக்கியதா பிராஞ்சலி பிரயதோ பூத்வா சப்தௌ பரம விஸ்மிதா பூஜையா மாததம் தேவம் பாத்யாத்யாத நவந்தனே. இப்படி எல்லாம் பண்ணினர், அவரையும் உட்காந்து வச்சுட்டே எல்லாம் பண்ண. அப்போ பிரம்மணா சமனஜாத சோப்பிபா விசதாசனே ஒரு விஷயத்தையும் சொல்ற, வந்தவா வந்தாள்னா பெரியவா வந்தாள்னாக்கா அவளுக்கு இன்னும் ஆசனத்துக்கு கொடுத்து அவளை உட்காந்து வச்சுட்டு நாம கீழ் ஆசனத்திலையும் தரையில உட்காந்துட்டு பெரியவாழ்ந்து இருந்து நல்ல விஷயங்களை கேட்கணும், அதுக்காக அவருக்கு ஆசனம் சமர்ப்பிச்சுட்டு இவரும் கீழே உட்காந்து இதெல்லாம் சொல்லி சொன்ன. அப்போ கூட இவர் மனசுல சர்க்கத்தே நைவ மனசா வால்மீகி ஞானமாஸ்திதா பாபாத்மனா கிருதங்கிஷ்டம் வைர கிரகண புத்தினா எத்தாதிருசம் சாருரபம் கிரௌஞ்சம் சந்தியாத் அகாரணாதி சோஜன்னேவ புனஹ கிரௌஞ்சீம் உபஸ்லோகம் இமம் ஜகோ. அப்போ இதுதான் சொல்லணும், அவருண்ட வந்திருக்காரு வந்திருக்கவர் அவருக்கு நீர் என்னத்துக்கு வந்திருக்காரு என்ன சமாச்சாரம் என்னன்னு ஒன்னும் கேட்கலையா. அங்கேயும் இன்னைக்கு ஆத்தாலும் இன்னைக்கு மத்தியானம் தீசாமோட போன மாத்தியான ஸ்தானத்துக்கு போச்சு இந்த மாதிரி வந்தது, அவன் பாபாத்மா அவன் பண்ணான் அவன் பண்ணா பண்ணிட்டு போறான், எம் வாக்குல இருந்து என்னத்துக்கு இந்த வார்த்தை வந்தது, மனுஷாத பிரதிஷ்டாந்த மகமா சாசுதி சமான்னு எம் வார்த்தையினால என்னத்துக்கு வந்தது என்ன சொல்றது புரியலையே என்ன சொல்ற. அதுக்கு பிரம்மா சொல்ற மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவருத்தே எம் சரஸ்வதி. இந்த வார்த்தை ஒன்னு வரல என்னாலதான் வந்தது, என்னுடைய ஒரு இஷ்டம் மச்சந்தா தேவன் நான் தான் இந்த மாதிரி வார்த்தையை உன் வாக்குல இருந்து வரும்படியாக பண்ணு சொன்ன. சரஸ்வதினு சொல்லி சொல்ற சரஸ்வதி வரச்சே சரஸ்வதி தேவிக்கு வாக்தேவின்னு பேரு. வாக்தேவி எல்லாத்துக்கும் பிரம்மாவுக்கு பத்னியாக இருந்தாலும் கூட ஆனா வாக்தேவி தான் விசேஷமாக சொல்லப்படுகிறார். தாட்சிணியரம்யா கிரிசத்யமூர்த்தி தேவி சரோஜாசன தர்ம பத்னி. இவெல்லாம் ஹைகிரீவ மண்டத்துல இருந்து பிச்சை எடுத்தவாள் தானா சரோஜாசன தர்ம பத்னி. சரோஜாசன தர்ம பத்னின்னு சொல்லியிருக்கார் வாக்தேவிய சரஸ்வதிய. என்ன பிரம்மாவுடைய மனைவி சரஸ்வதி, பிரம்மா எப்படி எப்படி எல்லாம் கட்டளை இடுறாரோ அந்த மாதிரிதான் வாக்தேவி ஒவ்வொருத்தருடைய வாக்குலையும் பிரவேசிக்கிறா. மச்சந்தா தேவ பிரபுத்தே பிரம்மன்னு பிரபுத்தேயம் சரஸ்வதி இது ஒன்னும் தப்பு இல்ல. அப்ப என்ன விசேஷம் வரப்போறது என்ன ஆச்சு, நீ சொன்னதுல ஒரு தப்பும் இல்ல என்று சொல்ற. மானுஷாத பிரதிஷ்டாந்தம் அகமஹா சாஸ்வதி சமாஹா யத்க்ரௌஞ்ச மிதுநாதேகம் அவதீஹி காபமோஹிதம். அப்ப இந்த ஸ்லோகத்துல ராமாயணம் மொத்தம் அடங்கி போச்சு. மான்னாக்க மகாலட்சுமிக்கு பேரு, மானுஷாத பெருமாளை பார்த்து சீனிவாசனை பார்த்து சொல்றது மகாலட்சுமிக்கு உறையும் இடமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் மானுஷாதன்னு சொல்லி சொல்ற. மானுஷாத பிரதிஷ்டாம் துவாமகமஹா சாஸ்வதி சமஹா. ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துல எத்தனை காலம் வந்தாலும் உம்முடைய பிரதிஷ்டைக்கு எப்பவுமே குறவே வரப்போறதில்லை என்று சொல்லி. அப்போ மானுஷாத பிரதிஷ்டாம் எத்தனை வருஷங்கள் இருந்தாலும் யத்க்ரௌஞ்ச மிதுநாதேகம் அவதீஹி காமமோஹிதம் யத்க்ரௌஞ்ச மிதுநாத். க்ரௌஞ்ச சப்தத்தினால ராட்சசால சொல்ற, க்ரௌஞ்ச மிதுனம்னா ராவணனும் மண்டோதரியமா இருந்தது, அதுல ஏக்கமாக இருக்கிற ராவணன் காமமோகித சீதா பிராட்டியின் இடத்துல போய் அவன் தவறான ஒரு எண்ணத்தோட நடந்துன்றவனாக இருக்கிறதுனால அவனை அவதிகி அவனை கொன்ன. காமமோகிதம் அதனால என்ன ஏற்பட போறதுன்னா, ராமனுடைய புகழ் ராமாயணத்தினுடைய புகழ் எப்பவுமே இருக்க போறது. அதை பத்தி விசாரணை. இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துல ராமாயணம் முழுக்க சொல்லிட்டே இருந்தோம். என்னென்ன சுவாரஸ்யமா சொல்றாரு பாக்கலாம். மனுஷாத பிரதிஷ்டாம் தமகமஹா சாஸ்வதி சமாஹாம். மனுஷாதன்றதுனால பிராட்டி உரையும் இடம்னு சொல்றது பாலகாண்ட அர்த்தம் சொல்லிட்டு சீதைக்கும் ராமனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு இடம். பிரதிஷ்டன்றது எப்போ வரும் ஒருத்தனுக்கு? பிரதிஷ்டன்றது பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ணச்சேதான் பிரதிஷ்டை வரும். சத்தியத்தை தர்மத்தை அனுஷ்டிக்கச்சேதான் பிரதிஷ்டை நமக்கு வரும். அந்த தர்மானுஷ்டானத்தை சொல்லி சொல்ற பிரதிஷ்டாந்தம் அகமஹா சாஸ்வதி சமாஹா. சாஸ்வதிஹி சமாஹா அகமஹான்னு சொல்ற, அதாவது பிரதிஷ்ட அடைகிறதோட மாத்திரமல்ல வாசம் பண்ணக்கூடிய இடம். இப்ப எந்த இடத்துல வாசம் பண்ணக்கூடிய இடமா இருக்குனாக்க, மகர்ஷிகள்லாம் சொல்ற இடம் பவத் விஷய வாசினகான்னு சொல்லக்கூடிய ஆரண்யகாண்ட விஷயத்தையும் சொல்ற. க்ரௌஞ்ச மிதுனா தேகம் அவதீஹி. க்ரௌஞ்ச மிதுன சப்தத்தினால க்ரௌஞ்ச சப்தத்தினால வானரத்தையும் சொல்லலாம்னு இதுல விற்பத்தி பண்ற. க்ரௌஞ்ச மிதுனம் க்ரௌஞ்ச மிதுனம் தாரை வாலி. அதுல வாலி பாபகாரியம் பண்ணும். சுக்ரீவனுடைய மனைவிய அவன் பறித்து கொண்டதுனால ஒரு பாப காமமோகித்தனா ஆயிட்டான். ஆகையால வாலிபத்தத்தை சொல்லக்கூடியதாக இருந்திருக்கு. ஏக்கம் அவதீகின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பா. வாலிபதம் ராமாயணத்திலேயே இன்னைக்கும் ஒரு வாத விஷயமாக, இது சரியா தப்பான்னு சொல்லக்கூடிய விஷயமாக, பட்டிமன்ற விஷயமாக சொல்லப்படுகின்றதுன்றது இல்ல. இதுல சித்தாந்தம் சொல்லிட்டு அது ஒண்ணுமே இல்ல, அது சத்தியத்தை பண்றேன்னு. ராவணவதம் எப்படி தப்பு இல்லையோ அந்த மாதிரி வாலிபதமும் தப்பு இல்லைன்றது. கவுஞ்ச சப்தத்தினால இவ்வாழ சொல்லி ராவணனையும் ராட்சசால சொல்லச்சே மந்தோதரியும் சொல்லிட்டு அதுல ராவணனை வதம் பண்ணு சொல்லிட்ட. இதே ஸ்லோகத்தில் தான் சொல்ற அந்த கணவனை பிரிந்ததுனால, இது கிருஷ்ணா காண்டம் யுத்த காண்ட அர்த்தத்தை சொல்லியாச்சு. பிரிந்ததுனால வரக்கூடிய சிரமத்தை அந்த பெண் கிரௌஞ்ச பற்றி அனுபவிச்சது. அததான் உத்தரகாண்டம், சீதா பிராட்டி ராமனை பிரிஞ்சதுனால வர சிரமத்தை அனுபவிச்சு. இப்படி ராமாயண விஷயம் மொத்தத்தையுமே இந்த ஒரே ஸ்லோகத்துல சொல்லிட்ட. இப்ப அதோட இல்லாத பிரம்மா அனுகிரகம் பண்றேன். ந தே வாங்கன்றதாக குரு ராமகதாம் புண்ணியம் ஸ்லோகபத்தம் மனோரமாம். நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன், உன்னுடைய வார்த்தை ஒன்னு கூட பொய்யா போக. ஆகையால நீ ராமகதாம் பண்ணுன்னு சொல்லி சொல்ற. சதுபகத சமாச சந்தி யோகம் சம மதுரோபனதார்த்த வாக்கியபத்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் ததசிரதம் நிஷாமயத்வம். இப்படி ராமாயணத்தை ஏற்றும், ராமாயணத்தை இது பண்ணணும், நீ இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் போரே கிருத்தம் காமாயணம் காவியம் இது செய்யிக்கரவாண்டியம். ராமாயணம் முழுக்க எப்படி பண்ணணும்ன்றது தீர்மானம் பண்ணிண்டு அவர் பண்ற ஒரு புத்துணர்த்திக்கிற மாதிரி எப்படி எப்படிலாம் அமையணும்ன்றத சொல்ல சொல்ற. அப்படி ராமாயணத்தை இதனுடைய ஒரு தொடக்கம் தான். இன்னும் இந்த பாலகாண்டத்திலயும் இருக்கக்கூடிய சில சில ஸ்லோகங்கள், இதை எவ்வளவு நாளை அனுபவித்தாலும் நம்மளுடைய கட்டுக்கு அடங்க சமயத்துக்குள்ள நிற்காது, அது தாண்டிதான் போயிடும். இன்னைக்கும் தாண்டிதான் போயிடுச்சு. ஆனாலும் யாரும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஸ்ரீராமனவன் இன்னைக்கு ராமானுபவம் மானுஷாத பிரதிஷ்டாத்தம் அகமஹா சாஸ்வதி சமாஹா எக்கவஞ்ச மிசுனாதேகம் அவதீஷ்காமமோ தன்னு வால்மீகி பகவானுக்கு முதல்ல ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறமா தம் வார்த்தை பொய்யில்ல இது சத்தியமாகும்னு சொல்ற அளவுக்கு நான் தான் இந்த வார்த்தையை உன் வாக்குல இருந்து வர வச்சேன்னு பிரம்மா சொன்னதுல இருந்து கேட்டு ஒரு சந்தோஷத்தோட ராமாயணத்தை பண்றாங்க. மகான்களுடைய அனுகிரகமோ, திவ்ய தம்பதிகள் சீதாராமருடைய அனுகிரகமோ நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு விடை தருகிறேன். அவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.